பழம் நீ அப்பா. அஞ்சுதல் வேண்டாம் என்ன ஆறுதல் அளித்திட்டு அஞ்சுதல் வேண்டாம் என்ன ஆறுதல் அளித்திட்டு வஞ்சி கை பிடித்தன்னையோ வரதா கொஞ்சி மகிழ்ந்தன்னையோ வள்ளியும் நெஞ்சில் நிறைந்தன்னையோ வள்ளியும் நெஞ்சில் நிறைந்தன்னையோ முன்னோரு பெண்ணை மணந்தீர் என்னை நீர் மோசம் செய்தீர் தினமும் உம்மக்கொரு பெண்ணோ முன்னோரு பெண்ணை மணந்தீர் என்னை நீர் மோசம் செய்தீர் தினமும் உம்ம கொரு பெண்ணோ இன்னொரு பெண்ணை மணந்தீர் என்னை நீ மோசம் செய்தீர் தினமும் உம்ம கொரு பெண்ணோ சினந்தாள் தேவானை முன்னொரு பிறவியில் சோதரியரானோ முன்னொரு பிறவியில் சோதரியரானோ முருகனை நினைந்து நோன்பிருந்தோ முன்னொரு பிறவியில் சோதரியரானோ முருகனை நினைந்து நோன்பிருந்தோம் என பழமுதி தோலையில் இரு சக்தியும் இணைய அழகனே காட்சி தந்தாய் நிர்மலமாய் சண்முகாய்